ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി യോനിത്യമച്യുതപദാംബുജൈക്മരുക്മവ്യാമോഹതസ്തരിതരാണി കർണായ മേനേയസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രീകൃഷ്ണോ രാമാനുജസ്വരണോ ചരണം പ്രപദ്യേ ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാം നമദ്യമാമസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം സ്മദ്ഗുരുപരമ്പരായ നമഃ ഉത്കൃതിഷ്വാഗമാന്താര്യ സമ്യക്കൃതപരിശ്രമൈ നിത്യയോഗോ മഹാഭാഗൈസ്തുവേകാന്തിഭിരസ്തുന ശ്രീമതേ നിവാന്തമഹാദേശികായ നമഃ അണുരമും മാരണദേശികൻ എന്ന കുഴിവുകളാൽ ഇവരുടം திருப்பாவையில் திருமாலின் திருநாமங்கள் என்ற தலைப்பில் ஓர் உபன்யாசத் தொடரை வெளியிட முயற்சித்திருப்பது மிகவும் விசேஷமாக அமையப்பெற்றிருக்கிறது. இதில் அடியேனுக்கு நெடுமால் என்ற திருநாமத்தை கொண்டு உபன்யசிக்குமாறு பிரார்த்தித்ததின் பேரில் அடியேன் யசாமதி ஆச்சாரிய அனுகிரகத்தை அவலம்பித்துக் கொண்டு விழுகிறேன். നീളാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമദ്ഭോത്തി കൃഷ്ണം പാരാർത്ഥ്യസ്വം ശതിശതിരസിദ്ധമധ്യാപയന്തീം സ്വചിഷ്ടായാം ശതികൃതം വ്യാഭയാഭലാകൃത്യമുന്തേ ഗോദാ തസ്മൈ നമൈരമിതം ഭൂയ ഏവാസ്തു ഭൂയഃ. ശ്രീ വിഷ്ണുചിത്തകുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാമണന്യശരണശരണം പ്രപദ്യേ. ഇന്ദ നെടുമാൽ എന്ന തൃണാമമാണത് 25வது பாசுரமான ஒருத்தி மகனாய் பிறந்தோர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கிணைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை எரித்தித்து வந்தோம் பரதருகியாகில் திருத்தக்க செல்லும் சேவமகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தே லோரெம்பாவாய் என்ற இப்பாசுரத்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே என்றதாக ஆண்டாள் பகவானை அனுபவித்தருளியுள்ளார். இப்பாசுரத்தில் பூர்வார்த்தங்கள் அனைத்துமே நெடுமால் என்ற இந்த திருநாமத்திற்கு விசேஷமாக அமையப்பெற்றிருக்கிறது. பொதுவாக மால் என்ற சொல்லிற்கு வியாமோகம் உடையவன் என்றதாக பல்வேறு இடங்களில் பல ஆச்சாரியர்கள் அனுபவித்தருளியுள்ளார்கள். நெடுமால் என்றால் என்ன? நீண்ட வியாமோகத்தை உடையவன், நெடிய வியாமோகத்தை உடையவன் என்றதாக ஆச்சாரியர்களின் வியாக்கியானங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. இதற்கு பிரமாணம் என்ன? வியாமோகம் எவ்வாறு தெரிகிறது? அவனுடைய பகவானுடைய வியாமோகமானது எவ்வாறு புலப்படுகிறது என்பதை இந்த பூர்வார்த்தங்களில் ஆண்டாள் பட்டியலிட்டு காட்டியுள்ளார். பாகவதர்களின் பால், தன் அடியார்களின் பால் கொண்ட மிகுந்த பரிவினால் அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்கள் எவ்வாறெல்லாம் அமையப்பெற்றிருக்கிறது என்றதை பட்டியலிடுகிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து, எவனொருவன் பிறப்பெறப்பற்றவனோ, எவனொருவன் அனைத்து சிருஷ்டிக்கும் மூலபூதமாக இருப்பானோ அவன் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்றெல்லாம் எவனை வேதங்கள் போற்றுகின்றனவோ அப்பேற்பட்ட பரமபுருஷனானவன் உருத்தி மகனாய் பிராகிருத சரீரங்களைக் கொண்டு பிறக்கிறான். உருத்தி மகனாய் பிறந்து எதற்காக என்றால் தன்னுடைய அடியார்களின் சம்சலேஷிக்கைக்காக, அவர்களின் பால் கொண்ட வியாமோகத்தினால் அவன் பிறக்கிறான். அது மட்டும் அல்ல, ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா, தன்னை அவர்களுடன் சகஜ பாகமாக ஆக்கிக்கொண்டு தானும் அவர்களாகவே பாவி தன்னையும் பாவித்துக் கொண்டு தானும் ஒளிந்து வளர்கிறான். மிருத்யுரியஸ்யோபசேசனம் என்றெல்லாம் வேதங்கள் எவனை போற்றுகின்றனோ, எவனுடைய பார்வையினாலே அனைத்து பூதங்களும் பயந்து நடுங்கி நிற்கின்றனவோ, அப்பேற்பட்ட பரமாத்மாவானவன் சிறு பூச்சிகளைப் போல தோன் விளங்குகின்ற கம்சாதி ராட்சசர்களிடத்தில் ஒளிந்து வளர்கிறான். எந்த பரமாத்மாவினுடைய உதரத்தில் சதுர்தச புவனங்களும் ஒளிந்திருந்தனவோ பிரளயகாலத்தில், அப்பேற்பட்ட பரமாத்மாவானவன் ஒளிந்து வளர்கிறான். எதற்காக? பாகவதர்களுடைய சம்சலேஷத்திற்காகவும், அவர்களின் பால் தான் கொண்ட காதலினாலும், அவர்களோடு பின்னி பிணைந்து அவர்களாகவே தானும் தன்னை பாவித்து கொண்டு அந்த லீலாரசத்தை அனுபவிக்காக ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்கிறான். இதில் அவனுடைய வியாமோகமானது புலப்படுகிறது என்பதாகவும் ஆண்டாள் காண்பிக்கிறாள். இது மட்டுமல்லாமல் நெருப்பெண்ணின் நெடுமாலே என்று விசேஷனமாக நெருப்பென நிற்கிறான் என்றதாக ஒரு விசேஷணத்தை கூறியுள்ளார். இப்பேற்பட்ட வியாமோகமுடையவன், இப்பேற்பட்ட பரிவுடையவன் நெருப்பாகவும் நிற்பானோ? அது எங்கனே எனில், தன்னுடைய ஆசிரியர்களிடத்தில் எவனொருவன் தீங்கு செய்வானோ, தன்னுடைய பக்தனிடத்தில் எவனொருவன் அசூயை பொறாமை கொள்வானோ, தன்னுடைய பக்தர்களுக்கு எவனொருவன் தீங்கு நினைப்பானோ, அவர்களுக்கு தான் அவர்களுடைய வயிற்றில் நெருப்பாக நிற்கிறான். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் இந்த நெடுமாலே என்பதாக ஆண்டாள் சாதித்தடையுள்ளான். இதில் கருத்தை பிழைப்பித்து கஞ்சனாக நின்ற அந்த கம்சன், ஆசிரியர்களுடைய வயிற்றில் நெருப்பாக நின்ற அந்த கம்சன், அவனுடைய வயத்தில் அவனுடைய வயிற்றில் பகவான் நெருப்பாக நிற்கிறான் என்றும் ஆண்டாள் சாதித்துள்ளார். அதாவது துஷ்ட நிகிரகமும் இவனுடைய வியாமோகத்தினால் வெளிப்படுகிறது என்பதாக தோன்றுகிறது. இது எங்கனே, தன்னுடைய ஆசிரியரின் பால் கொண்ட மிகுந்த பரிவினால் துஷ்ட பரிகிரகமானது ஏற்படுகிறது என்று நன்றாக தெரிகிறது. ஆகையால் கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் கம்சனின் வயிற்றில் நெருப்பெண்ணனின் நெடுமாலே என்று மூன்று வகையாக பரமாத்மாவினுடைய வியாமோகத்தை தெளிவாக காண்பித்தள்ளியுள்ளார். சரி, அவனுடைய வியாமோகமானது புலப்படுகிறது. நெடுமாலே என்று எதற்காக அந்த நெடுமால் என்ற விசேஷணத்தை போடுவானே? நீண்ட பரிவுடையவன் என்று எவ்வாறு அது எவ்வாறு தெரிகிறது என்று பார்த்தோமேயானால், முன்பொரு காலத்தில் கஷ்யப பிரஜாபதி, தேவஹூதி என்ற தம்பதிகள் பகவானை பிரார்த்தித்து பகவானையே பிள்ளை பேராக பல்வேறு ஜென்மங்களில் பெற வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தார்கள். அவர்களே இங்கு வசுதேவ தேவகியாக பிறந்திருக்கிறார்கள் என்று யாதவாபிதயத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட தன்னுடைய பரம பாகவதரான அவர்களிடத்தில் ஏற்பட்ட வியாமோகம் பரிவானது மேல்மேலும் நீண்டு கொண்டே சென்றது என்பதனாலும் நெடுமால் என்ற திருநாமம் இங்கு ஆழ்வார் சாதித்தடையுள்ளார். எவ்வாறு எங்கனே எண்ணில், வசுதேவ தேவகியின் பால் கொண்ட அந்த வியாமோகமானது அவர்களோடு நிற்காமல் வசுதேவருடைய நண்பரான நந்தகோபர தேவகி அவர்களிடத்திலும் தன்னுடைய வியாமோகத்தை நீட்டிப்பிட்டு கொண்டு சென்றான். அவர்களையும் தந்தை தாயாகவே பாவித்து அவர்களுக்கு லீலாரசத்தையும் தந்தருளினான். அத்தோடு நின்றதா என்றால் அதுவும் இல்லை. அந்த நந்தகோபர் யசோதை அவர்களுடைய பிரஜைகளான கோபிமார்கள், இடைச்சேரி மக்கள் இவர்களிடத்திலும் தன்னுடைய வியாமோகத்தை நீட்டிப்பிக்கொண்டே சென்றான். அவர்களுடன் ஆடிப்பாடி அவர்களுடன் அவர்களுடன் ஏசல் அனைத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு சகஜமாக அவர்களுடன் பாவித்து கொண்டு அவர்களுடையும் தன்னை கலந்து கொண்டு சம்சலேஷித்துக் கொண்டு தன்னுடைய வியாமோகத்தை நீட்டிக்கொண்டு சென்றான். அத்துடன் நின்றதா என்றால் அதுவும் இல்லை. அவர்களுடைய சம்பந்திகளான பசு, பக்ஷி, மிருக, வனாதிகளிலும் தன்னுடைய வியாமோகத்தை பகவான் நீட்டிக்கொண்டே சென்றான் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் விஸ்தாரமாக அனைவரும் அறிந்ததே. இவ்வாறு பகவான் தன்னுடைய வியாமோகத்தை தன்னடியார் அடியார் தமதடியார் என்றவாறு தன்னுடைய பக்தன் அவருடைய பக்தன் அவருடைய பக்தன் என்று நீட்டிப்பிக்கொண்டே செல்றதால் நெடுமால் என்றதாலும் போற்றப்படுகிறான். இதில் அத்துடன் நின்றதா என்றால் அது மட்டுமில்லை, இன்றளவும் அவர்களுடைய சம்பந்திகளான நம்மிடத்திலும் பகவான் தன்னுடைய வியாமோகத்தை நீட்டிப்பிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறான் என்றதினால் நெடுமால் என்ற சொல்லானது சார்த்தகமாக அமையப்படுகிறது. எவ்வாறு எங்கனே எண்ணில், இன்றளவும் நாம் அனுபவிப்பதற்காக நாம் உஜீவிப்பதற்காக ஆங்காங்கே திவ்யதேசங்களிலே பகவான் திவ்யமங்கள சுரூபமாகிற அப்ராகிருத்த திவ்யமங்கள விக்கிரகத்திலே எழுந்தருளியிருந்து நம்மளை உஜீவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதனாலும் சரி, நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் திவ்ய வாயுத பூஷணங்கள் என்ன, உற்சவாதிகள் என்ன அனைத்தையும் அனுபவிக்கிறான். நாம் அவனை உஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஆங்காங்கே எழுதியிருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான். இவ்வாறு நம்முடைய நம்பேர் கொண்ட வியாமோகத்தினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக இருந்து கொண்டு உற்சவாதிகள் அனைத்தும் அனுபவித்து நமக்கு ஆனந்தத்தை அளிப்பதற்காக தானும் அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதனாலும் நெடுமால் என்று கூறுவது மிகவும் சார்த்தகமாக அமைகிறது. இதில் இந்த நெடுமால் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் விசேஷமாக பெருமானை அனுபவிக்கிறார். மேலும் இந்த நெடுமால் என்ற நாமத்தை எதற்காக இங்கு இந்த பாசுரத்தில் கூற வேண்டும் என்றால், உத்தரார்த்தத்தில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி உன்னை அரித்தித்து வந்தோம் பரைதருகியாகில், உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை பிரார்த்திக்கிறோம், உன்னை அர்த்தித்து வருகிறோம், உன்னை வேண்டிக் கொண்டு வருகிறோம். இந்த நெடுமாலாகி இப்பேற்பட்ட பரிவுடையனான உன்னிடத்தில் அர்த்தித்தால் மட்டுமே பலனை அனுபவிக்க முடியும். இது அனைவரும் லோகானுபவமாக அறிந்ததே. நம்மிடத்தில் யார் பரிவு கொண்டிருக்கிறனோ அவர்களிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்தாலாக நம்முடைய பிரார்த்தனை பலிக்கும். அவ்வாறே இன்றளவும் நம்மிடத்திலும் கூட தன்னுடைய வியாமோகத்தை நீட்டிப்பிட்டுக் கொண்டே செல்கிற அந்த நெடுமாலான உன்னிடத்தில் நாங்கள் அர்ச்சித்தோமேயானால் எங்களுக்கு அப்பலனானது கிட்டும் என்பதனாலும் நெடுமால் என்ற திருநாமத்தை இங்கு உபயோகித்திருக்கிறார். அப்படி என்ன பலன் அர்த்திக்கப் போகிறோம் என்று பார்த்தோமேயானால், திருத்தக்க சேவகம், திருத்தக்க சேவகமாகிற செல்வம், திருத்தக்க சேவகமும் செல்வமும், திருத்தக்க சேவகமான உன்னுடைய கைங்கரியம் பிரார்த்திக்கிறோம். அந்த கைங்கரியமாகிற ஸ்ரீ செல்வத்தை பிரார்த்திக்கிறோம். அதை தருகியாகில் வருத்தமும் தீர்ந்து மகிழ்வோம் என்பதாகவும் பிரார்த்திக்கிறார். இல்லை என்றால் திருத்தக்க சேவகம் அந்த பிராட்டியுமே கூட பொறாமைப்பட்டு ஆசைப்பட்டு செய்யக்கூடியதான நித்திய கைங்கரியத்தை தந்துள்ள வேண்டும். பகவத் பாகவத கைங்கரியான குணமான செல்வத்தையும் தந்துள்ள வேண்டும் என்பதாகவும் பிரார்த்தித்து, இப்பிரார்த்தனையை தருகியாகில், இப்பறையை தருகியாகில் நாங்கள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோர் என்பாவா என்பதாக ஆண்டாள் இந்த நெடுமால் என்ற திருநாமத்தை மிகவும் சமத்காரமாக சாதுரியமாகவும் இந்த பாசுரத்தில் அமைத்தருளியுள்ளார். இவ்வாறு சுவாமி தேசிகனும் திருச்சின்னமாலையின் பலஸ்ருதியில் நெடுமால் தம் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் என்றதாக இந்த திருநாமத்தை அனுபவிக்கிறார். இங்கு பகவானுடைய வியாமோகத்தினை நன்கு வெளிச்சமிட்டு காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். எவ்வாறெனில், அவன் ஜீவராசிகளின் பால் கொண்ட மிகுந்த பரிவினாலன்றோ அர்ஜுனனை முன்னிட்டு கொன்று அனைத்து உலகும் உஜ்ஜீவிக்கும் வண்ணம் தன்னுடைய கீதையை உபதேசிக்கிறான். அதிலும் கீதையின் சாரபூதமான சர்மஸ்லோகத்தில் மாமேகம் சரணம் ரஜ மோக்ஷயிஷ்யாமி மாசுச என்ற இரண்டு இந்த இரண்டு வாக்கியங்களினால் கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம் முதலானவைகளை செய்து பரம மகரிஷிகள், பரம பாகவதர்கள், பரம பக்தர்கள் அவர்களால் மட்டுமே அடையப்பெறும் பேரை நாமும் எளிதில் பெறுவதற்காக இந்த இரண்டு வாக்கியங்களினால் பிரபத்தி மார்க்கத்தை அருளி நம்மை உஜ்ஜீவிக்க செய்கிறான் என்பதினால் அவனுடைய வியாமோகமானது நன்கு வெளிப்படுகிறது என்பதாக சுவாமியின் திருவுள்ளம். அதனாலேயே இங்கு திருமால் என்று இல்லாமல் நெடுமால் என்றதாக பதத்தை சுவாமி தேசிகன் சாதித்தருளியுள்ளார். இந்த நெடுமால் என்ற சொல்லிற்கு நீண்ட வியாமோகம் உடையவன், பசு பக்ஷி மிருகங்களிடத்திலும் தன்னுடைய வியாமோகத்தை பகவான் பிரதர்ஷித் தருகிறான் என்று பல்வேறு இடங்களில் பல காதைகளும் பல ஆச்சாரியர்களும் கூறியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த நெடுமால் என்ற திருநாமத்தை கொண்டு அரியன் சிறுமதியோன் யதாமதி கூறியது. இதில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அடியேனுடையது என்று எண்ணி க்ஷமிக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. Thank you.